உன் மனவானத்தில் தோன்றுகின்றதா? உனக்கும் காதல் வரும், பைத்தியமாயலையும் என்னையும் பிடிக்கும். உனக்கும் கண்களழகாய் தோன்றும், காதலிக்கும் காதலன் மட்டும் என்ன விதிவிலக்கா? நிலவை ரசிக்க தோன்றும், என்ன நான் எழுதும் கவிதை மட்டும் இல்லையா? நாட்கள் விரைந்தோட நினைக்கும், நினைவுகள் நிறுத்தும். நாளை பார்க்க தோன்றும், வாரங்கள் போகச் சொல்லும், நினைவுக்கும் வரும் என்னை, காத்திருக்கவும் தோன்றும் என்னை போல. கண்ணாடி பார்க்க தோன்றும், கண்கள் என்னை பற்றியே சொல்லும். கடிகாரம் பார்க்க தோன்றும், நிமிடமுள் என்னையே காட்டும். வகுப்புக்கு போக தோன்றும், வீதிகளில் என் நினைவுகள் கொல்லும். கால்கள் தெருக்களை கூட்டும், தனிமையில் நான் இல்லை என்றும் தோன்றும். நான் சொன்னவை உன் மனவானில் தோன்றுகிறதோ, அப்பொழுது அலை நான் உனக்காய் வருகிறேன். கண்ணீரில் நீதான், கண்மூடில் பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். என்னானதோ ஏதானதோ சொல் சொல். காதல் ரோஜா எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர்.